கூடாது உன் கூந்தலில் நின்றாடத்தான் பூமாலையே பூச்சூடவார் சிந்தும் மழை துளி மண்ணில் வீழ்வது உன் கண்ணத்தில் முத்தாடத்தான் நானும் உன்னை குட்டி தீவே பிறனிடை தொட வரம் கொடமா.